மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது. அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது. மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள் மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது. அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது. நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது.